ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥತ್ರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಹರತ್ರಾತ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತರಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಕಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರಾಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. ವೇದಮನೈತ்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்புல நாம் திருப்பாவையினுடைய அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று சொல்லக்கூடியதான பாசுரத்தினுடைய விளக்கம். இது திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அதுவே நமக்கு ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும். மேலெழுந்து வாரியாக பார்த்தால் இந்த பாசுரத்தில் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய க்ஷேம லாபங்களை தெரிவித்து காட்டினாள் நாச்சியார். உள்ளர்த்தத்தில் பல விஷயங்கள் இதில் சூக்ஷ்மமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. எப்படி சென்ற பாசுரம் ஆச்சாரியனை கொண்டாடக்கூடிய பாசுரமாக பார்க்கப்பட்டதோ, சென்ற பாசுரத்தில் ஆச்சாரிய ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா என்று பார்த்தோமோ, சென்ற பாசுரத்தில் தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிசந்தி அப்படின்ற ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தமானது சொல்லப்பட்டதோ, அதுபோல இந்த பாசுரத்திலையும் ஆச்சாரியனை கொண்டாடக்கூடிய உத்தமமான பாசுரமாக இது விளங்குகிறது. திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரத்திலையுமே ஆச்சாரியனை பற்றி பறக்க பேசப்படுகின்றது. அது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார். பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்தவர், ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்த தேவதையை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகசிய சாஸ்திரங்களில் பல இடங்களில் சாதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏற்றமுடைய ஆச்சாரியர்களுடைய பெருமையானது இந்த இடத்துல காட்டப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, ஓங்கி அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சாதித்திருக்கிறார். பகவானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் ஒருபடி ஓங்கி என்பதை நாச்சியார் இந்த இடத்துல காண்பிக்கிறாள். அவனை காட்டிலும் இவர்கள் மேம்பட்டவர்கள். அவன் பண்ணாத காரியங்களை கூட ஆச்சாரியர்கள் மிகச் சுலபமாக செய்து காட்டுவார்கள். எம்பெருமானுக்கே முடியாத காரியங்கள்லாம் கூட இருக்கு, அதை கூட ஆச்சாரியர்கள் சிறந்த முறையிலே நடத்தி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஏற்றமுடையவர்கள் ஆச்சாரியன். சரி, அந்த அளவுக்கு ஏற்றமுடையவர்களாக ஆச்சாரியர்கள் எதை செய்கிறார்கள்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இப்போ லோகத்தை எல்லாவற்றையும் அளக்கக்கூடிய பகவானை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அவனால் அளக்கப்பட்ட உலகத்தை காட்டிலும் மேம்பட்ட முறையிலே அளக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி அளக்கிறார்கள்? திருவடியினால லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி பண்ணி அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக லோகத்தில் இருப்பவர்களை திருத்தி பணிகொள்கிறார்கள். பட்டர் சொல்றார், ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரியம் தார்க்ஷியாத்ரி சிம்மாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் சபதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்யா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரியம் நிஷேவிய ரமதே ராமானுஜோ அயம் முனி. அப்படிப்பட்ட உத்தமன் பேர்பாடி, குரோர் நாம சதா ஜபேட் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தில், அப்படி ஆச்சாரியனுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ பல அர்த்தங்கள் ஆச்சாரியனுடைய பிரசம்சையாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆச்சாரியன் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல பல இடங்கள்ல பிரமாணம் காண்பித்திருக்கிறார். ஏ ஆச்சாரிய பக்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கின்றார். இந்த பாசுரத்துல தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்லப்படுறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பகவானை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன்களுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்ல வேண்டும். அப்படி ஆச்சாரியனுடைய நாமத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அவர்களுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே நாம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பிறகு சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இப்போ மாதம் மும்மாறி பெய்துன்னு அங்க அர்த்தம் பார்த்தோம். இங்க ஆச்சாரியர்கள் விஷயத்திலையும் பார்த்தால் ஷட்கத்ரயம் கேட்டீர்களா, தத்துவத்ரயம் கேட்டீர்களா, ரகசியத்ரயம் கேட்டீர்களா அப்படின்னு ஆச்சாரியர்களும் நம்மளை பார்த்து கேட்கிறார். விஷயங்கள் மூன்று, ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்படக்கூடிய விஷயங்கள் மூன்று. அதுதான் மும்மாறி, மூலமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் என்று மூன்று அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொண்டால் தீங்கே இல்லாமல் போகும் என்பது இந்த இடத்துல சாஸ்திரார்த்தம். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். தத்துவத்ரயம் சித்து அச்சித்து ஈஸ்வரன், தத்வேனய சிதசிதி ஈஸ்வர தத்ஸ்வபாவ போகா பவர்க ததுபாய கதி இருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. தத்து சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியதான தத்துவத்ரயம், சித்து ஜீவன், அச்சித்து அச்சேத்திர பதார்த்தங்கள், ஈஸ்வரன் சாட்சாத் எம்பெருவான். சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூன்றையும் கலந்து நம்மால் ஒரு இடத்துல பார்க்க முடியும். பெரியவர் சொல்றார், பெரியவர்கள் உரைக்கிறார்கள், லக்ஷ்மீந்திர சிம்மன் விஷயத்தில் அது எல்லாத்தையும் நாம பார்க்கலாம்னு சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் காண்பித்திருக்கிறது, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யத அத்தியத்புதம் ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இதுல பாத்தீங்கன்னா சித்து பிரகலாதன், அச்சித்து ஸ்தம்பம், ஈஸ்வரன் சாட்சாத் லக்ஷ்மீந்திர சிம்மம். இந்த ஸ்லோகத்துல சித்து அச்சித்து ஈஸ்வரன் எல்லாமே காட்டப்படுறது. சுவாமி தேசிகன் சொல்றாரு, சதா பட்டல பீஷண சரபசாட்டாசோத்பட்டு ஸ்புரத்கிருதி பரிஸ்புட்டத்து. இதுல ஒரு உயர்ந்த ஸ்ருத்தியர்த்தம், ஏன்னா வேதமனைத்துக்கும் வித்தாகவும் இருக்கும் இல்லையா. பிருகதாரண்யக உபநிஷத்துல வருது ஒரு வாக்கியம், ய மனசி திஷ்டன்னு, ய ஆத்மனி திஷ்டன்னு, ய பிருத்திவியாம் திஷ்டன்னு, எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் அப்படின்னு சர்வத்திர வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவின் விஷயமாக இந்த பாசுரம் மிக ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்பது. ஓங்கு பெறும் சென்னல், இது இங்க ஜீவ தத்துவத்தை மிக அழகாக காட்டுகிறார் நாச்சியார். சென்னல் அப்படின்னா அரிசின்னு ஒண்ணு, அதுல மூன்று தத்துவங்கள் இருக்கு, அரிசி இருக்கு, ஊமி இருக்கு, தவிடு இருக்கு. இப்போ ஊமி தவிடு இதெல்லாம் அரிசியை வியாபித்து இருக்கு. தவிடுன்றது ரொம்ப சூக்ஷ்மமான பதார்த்தம், ஊமின்றது ஸ்தூலமான பதார்த்தம், அரிசி அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பதார்த்தம். அப்போ ஜீவாத்மா கண்ணுக்கு தெரியறது இல்லை, சரீரத்துக்குள்ள இருக்கான். சரீரத்துக்குள்ள இருக்கிறபடினால கண்ணுக்கு தெரிகிறான், அதனால சரீரத்துக்கு ஸ்தூல சரீரம் அப்படின்னு பேரு. இந்த ஆத்மா ஸ்தூல சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் சரீரத்தை விட்டுட்டு இந்த ஆத்மா வெளிக்கிளம்பும். வெளிக்கிளம்பி எங்க போகும்? சூக்ஷ்மமான சரீரத்தை பற்றி கொள்ளும். சூக்ஷ்மமான சரீரம் கண்ணுக்கு புலப்படாது. சூக்ஷ்ம சரீரத்தோடு அர்ச்சராதி கதியின் மூலமாக மோட்சத்துக்கு செல்லக்கூடியவன் ஜீவன், அது சுக்லகதி, அந்த கதிக்கு பேர். அப்படி சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி கொண்டு போகக்கூடிய ஜீவாத்மாவானவன் சிறந்த ஞானவானாக விளங்குகின்றான். அப்போ ஸ்தூல சரீரம் உமி, சூக்ஷ்ம சரீரம் தவிடு, ஜீவாத்மா என்பவன் நடுவில் இருக்கக்கூடியதான அரிசி. இது இந்த இடத்துல சொல்லக்கூடியதான சாஸ்திரம். அகமன் நமகமன் நமகமன் நாதா வேதவாக்கியம். அந்த வேதவாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நாச்சியார் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள என்பதாக தெரிவித்தார். இப்போ இந்த சாஸ்திரார்த்தத்தை எல்லாம் நம்ம கவனிக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுறது. இந்த சாஸ்திரார்த்தத்தை நாம் கவனித்தால் நாம் ஆச்சாரிய உபதேசத்தினால பகவானுக்கு எப்படி அன்னமாகிறோம், அவன் பஜிக்கின்ற பதார்த்தமாக நாம் எப்படி ஆகின்றோம் அப்படின்றத அவனை அனுபவிக்கக்கூடிய விசேஷார்த்தத்தை இங்கு சொல்லப்படுகிறது. பொறிவண்டு கண்படுப்ப தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரு மதுவிரதோ நெக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. ரொம்ப ஸ்பஷ்டமா சொன்னார் அளவந்தார். வண்டுகளுக்கு ஷட்பதங்கள் அப்படின்னு பேரு. ஆறு கால்களை உடையவைகள் வண்டுகள். ஒரு புஷ்பத்திலிருந்து இன்னொரு புஷ்பத்துக்கு தாவும். எந்த இடத்துல தேன் இருக்கோ அந்த இடத்துக்கு தான் போகும், எல்லாத்த இடத்துலாம் போகாது. அத மாதிரி பெரியோர்கள் இடத்துல நாம நிறைய கேட்கணும். பகுதா ஸ்ரோதவ்ய பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் அப்படின்னு சொல்லப்பட்டது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆச்சாரியர்கள். எப்படி கிரந்த சதுஷ்டயத்தையும் நமக்கு உபதேசிக்கிறார்கள். ஒரு பசு இருக்கு, அது மாட்டுக்கு நாலு காம்பு இருக்கும். ஒரு காம்பு ஸ்ரீபாஷ்யம், ஒரு காம்பு பகவத் விஷயம், ஒரு காம்பு கீதாபாஷ்யம், ஒரு காம்பு ரகசிய திரைசாரம். இப்படி நான்கையும் தரக்கூடிய பசுக்கள் யாருன்னா ஆச்சாரியர்கள். நீங்காத செல்வம் நிறைந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல நச்சபுனரா வர்த்தத்தே நச்சபுனரா வர்த்தத்தே அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. திரும்பி வருதல் என்பது கிடையாது. திரும்பி வருதல் இல்லாத சாஸ்வதமான உத்தமமான லோகமாக இருக்கக்கூடிய வைகுண்டம் என்கிற செல்வத்தை நீங்காத செல்வம் அப்படின்னு இந்த இடத்துல சாஸ்திரார்த்தத்தில் தெரிவிக்கிறார்கள். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? பிரம்மசூத்திரத்தில் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு வரக்கூடியது இந்த விஷயம். இந்த சாஸ்திரார்த்தத்தை நாச்சியார் இந்த பாசுரத்தின் மூலமாக மிக ஸ்பஷ்டமாக காட்டுகிறாள். இதோட இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.